எடா சிவா நிறுத்து. ஜடாகடாக சம்பிரம பிரமன்னிலிந்த நிற்சரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான மூர்த்தமி. ஜ்வலல்லாட பட்ட பாவகே கிஷோர சந்திரசேகரே பிரதி பிரதிக்ஷணம் மமா. ஆரிவன் ஆரிவன் கல்லும் தூக்கி போயிடுங்கோன் பைதல் போல தோளு மேலே நின்னே தூக்கி போயிடுங்கோன் ஆரோரும் கண்டதில்ல ஆருமே கேட்டுமில்ல கங்கையை தான் தேடிக்கொண்டு தன்னை தானே சுமந்து சிவலிங்கம் நடந்து போகுன்னு. ஜங்க பிங்கட ஸ்புரத்தனாமணி பிரபா கதம்ப குங்குமத்ரவ பிரலிப்த திக்வதூமுகே மதாந்த சிந்துர ஸ்புரத்வ உத்தரிய மேதுரே மனோ வினோதம் அற்புதம் விபத்து பூத பத்தரீ. അമ്മയുടെ ശിവന് ആയിരം തവണയല്ല, ഇനി ഓരോ നിമിഷവും ശിരസ് കുളിരാൻ പോവാ കണ്ടോ.